முக்கியமா நீ எனக்கு தேவையே இல்ல. பத்து நாளா சார் கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒண்ணும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. பத்து நாளா சார் கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒண்ணும் இல்ல. சங்கருக்கு பாக்கெட்ல தம்ப இருக்கு, உசுர விட எண்ண இருக்கு, டென்ஷன் ஆவாத கீழ மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியம் அழுது சாவாத. ராஜா நான் தாண்டி, ராணி நீ தாண்டி, ரப்பகல வேலை செஞ்சு காசு எல்லாம் நான் கொட்டுன எல்லாம் வினாடி லூசு நான் ஆடி. உள்ளுக்குள்ள ஒன்னும் இல்ல, சத்தியமா நீ தான் உள்ள சாந்தி. கமப்ப கமப்ப கமப்ப கமப்ப கமகம கம கமப்ப கமப்ப பஞ்சு அடகாதலில் வெடிக்கும் நெஞ்சு ஒண்ணுங்க மனசு நஞ்சு மொத்தம் எத்தனை ரவுண்டுட அஞ்சு மப்புல பாடுதர் ராகம் அட டக்குன்னு திட்டிடு சோகம் கண்ணுல என்னட மோகம் அது சட்டுன்னு முடிந்தாக சாவாதே.